பதனிதபம் பதனிதபம் பதனிதபம் பதனிதபம் பிரதிபரணி மகரதா ஏகமச்சந்திலம்பதி பழரி ஏரகம் குன்று தோராடல் சொந்தமாம் தணிகை மலை பழமுதிர் சோலை விந்தை பல புரியும் ஆறு படி வீடு உடைய விந்தை பல புரியும் ஆறு படி வீடு உடைய மந்திர சடாட்சரமே மகிமை பிரதாபனே மந்திர சடாட்சரமே மகிமை பிரதாபனே மந்திர சடாட்சரமே மகிமை பிரதாபனே குந்தில் அமர்ந்த கோகே பெருமானே உனக்குந்தே பழமை நிலை கூடாத தீர்ப்பரம் குந்தில் அமர்ந்த கோகே பெருமான்.